ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பவதேவாச்சகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே மகுடபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீரங்கநாயகி நமஹ, ஸ்ரீரங்கநாதவர பிரம்மணே நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யான் நம, சீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத, ஸ்ரீதேவநாதபர பிரம்மணே நம, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கிககேசரி வேதாந்தாச்சாரியவதியோ மே சந்நிதத்தாம் ததாஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஆஸ்திகாரோட சேர்ந்து நாமும் பாதுகைய பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். வராக பத்ததி 13வது பத்ததியில 10-15 ஸ்லோகங்கள் யதாசக்தி ஆச்சாரியாருடைய வியாக்கியானங்கள் வச்சு நாம் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியா பார்த்தது சுவாமி தேசிகன் தன்னுடைய பாதுகையை தன்னை ரட்சிக்க வரும் கடைசி காலத்திலே என் பிராணனை அந்த மூச்சு காத்து பாதுகை மேல உள்ள தூசிய வந்து அந்த பராகத்தை வந்து சுத்தம் செய்யணும்னு அதை ஒரு கங்கிரமா பிரார்த்தனை பண்ணார். அடுத்தது ஒரு ஸ்லோகத்தை அற்புதமாக சாதிச்சாரு சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய ஸ்ரீராமச்சந்திரனுடைய பாதுகையிலேருந்து எழுந்த தூளியானது கள்ளக்கூடம் ஒரு பெண்ணாக்கினது, அகலியே சாபம் போச்சு. அவள் மகா பதிவிரதையான ஸ்திரீயாக ஆகி அந்த க்ஷணத்தை வந்து அந்த சீனை வந்து எல்லா ரிஷிகளும் நேரில் பார்க்கிற அப்போ அந்த கல்லுக்கு உண்டானது அந்த ஆச்சாரிய கடாட்சம், ராம பாதுகையே தங்க பாதுகையே நம்மாழ்வான்னு தான் பெரியவா சொல்றா. அப்போ அந்த ஆச்சாரிய கடாட்சத்தினாலே கல்லு கூடம் நல்ல சத்புத்திரியாக மாறி பதிவிரதையான ஸ்திரீயாக ஆகியிருக்கா. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுப்பது என்னன்னா, மிகுந்த பாபியான ஒரு கூட ஒரு சதாச்சாரிய கடாட்சம் நல்ல ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தை கிடைச்சிட்டாக அவனுக்கு ரொம்ப பெரியவர்களாலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு மகானாய் ஆயிடுவான் இல்லையா. எதால சாத்தியம்னா, சாட்சாத் ஆச்சாரிய கடாட்சம் கேவலம். இங்க கேவலம் சொல்லப்படுது தமிழ் தமிழ் அர்த்தத்தவருக்கு கேவலம் இல்ல, சம்ஸ்கிருதத்துக்கு கேவலம்னா அதுவே நடத்தும். அதால மட்டுமே ஆச்சாரிய கடாட்சாத்தலம் கடாட்சத்தினாலே மட்டுமே இப்படி ஒரு சாமான்யமாய் ஒரு புத்தி இல்லாதவன் கூட பெரிய ஞானியாரான். ஒரு பெரியவர்களாலே ஒரு வித்வத் சபையிலே கூட ஒத்துக்கொள்ளப்படுறான்னு சொன்னா அது சாட்சாத் அந்த அவனுடைய ஆச்சாரனுடைய பெருமையை சாரும் அது எல்லாமே அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்திலே ரொம்ப ஸ்லாகித்து சாய்க்கிறார். இந்த பாதுக சாத்தின பெருமாள் எழுறாரு வீதியில, அப்ப அசாத்தியமா வேகமா எழும்போது அந்த ஒய்யார நடன்னு டக்கு டக்கு டக்கு டக்குனு வாத்திய வாசிட்டு வராளே, அந்த அசாத்தியமா அந்த தூளிகள்லாம் மேல கிளம்புறது அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பக்தால் எல்லாம் மாறி மாறி பலவிரப்பம் பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்லிட்டு இருக்காளே, அவளையெல்லாம் இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்திலேந்து அதிசீக்கிரம் வெளியில கொண்டு வந்து, அதாவது இதுவே ஒரு பாலமா இருந்து அவளை வெளியில கொண்டு வந்து அந்த ஜனன மரண கணக்கை தீர்த்து வச்சு எம்பெருமானுடைய சாஸ்வதமான பதமான வைகுண்ட லோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு சாக்கிறார். பசியாமி பத்மக்ஷணேன பாதரக்ஷே பவம் புதிம்பாமிவ பிரவர்த்தானு பதோபயானவத்ரயாபவத்யாஹ பரியஸ்யமானான் பரவீ பராகான் பக்தோபயானத்ரயாபவத்யாஹ அப்படின்னா, இந்த பக்தர்கள் சமீபத்தில் போதுற அவசரமா போகும்போது அவளுடைய ஜனன மரண கணக்க முடிச்சுடுறதா இந்த பாதுகை அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா எடுக்கிற. அடுத்து இந்த பாதுகை என்ன பண்ணும் சுவாமி, பாதுகை இது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா இல்ல, பஞ்சாயுதி பூஷணமே வசௌரே யதஸ்தவ இதயம் மணிபாத ரக்ஷே விதன்வதே வியாப்த திசப்பராகாஹ சந்தோதயான் சத்ரு சமூபராகான். என்ன விஷயம்னா, பெருமாள் பாதிக்க சாத்தின் சொல்ற இல்லையா, அப்போ சத்ருவை சங்கரிக்க வேண்டும், சாது பரித்ராணம் பண்ண வேண்டும். இந்த பெருமாளுடைய பாதிகின சப்தத்தையும் அந்த தூளியையும் அந்த பராகத்தையும் கண்ட மாதத்திலேயே சத்துக்களுடைய சேனை மொத்தமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடுறதாம். அது பாதிகின பிரபாவம். பெருமாள் என்ன பண்ற, அஞ்சு ஆயுதம் பெருமாளுக்கு உண்டு. பஞ்சாயுதி பூஷணமேவ சௌரேகே எதஸ்தவைதே மணிபாத ரக்ஷேன்னு போட்டிருக்க சுவாமி தேசி இந்த பாசத்துல பதத்தை. இப்ப பெருமாளுடைய பஞ்ச ஆயுதத்துக்கும் உங்க வேலையே கிடையாது இல்லையா. ஒரு அழகுக்கு பெருமாள் அலங்காரத்துக்கு வச்சிருந்திருக்க மாதிரி ஆயிடுத்து, இந்த பாதுகையினுடைய அந்த தூளியே எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றது அப்படின்னா, பெருமாள் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணாவதாரத்தை சப்தம் பண்ணர் சத்தியம் பண்ணிட்டார். ஒன்னுல போர் ஆரம்பிக்கிறதுக்கு பாஞ்சதன் எடுத்தது ஊதினர் சுவாமி, ஊதினர்தான் தாமதம் அந்த சப்தத்திலே பாதி பேர் போயிட்டான். பெருமை கையில ஜாட்டி வச்சு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டார். எதிர்கூட்டத்தில் மொத்த சேனையோட உயிரையும் பெருமாள் குதிரை ஜாட்டிலே கொண்டு வந்துட்டார். வேற ஒண்ணு பெருமாள் அம்பெடுக்கல, வில் எடுக்கல, வேல் எடுக்கல, வாள் எடுக்கல, கதை எடுக்கல, சங்க சக்கரத்தெல்லாம் ஒண்ணு எடுக்கல. சங்கால ஊதினர் அவ்வளவுதான். அந்த துனியே வாழ கௌரவ சேனிய வந்து துல்சம் எழுத்து. அதை போலே இந்த பாதையை மேற்பட்டதான திருமேனியப்பட்டதான தூளியானது பெருமாளுடைய பஞ்சாயுதத்தையும் உபயோகம் இல்லாம பண்ணி அவள் ஒருவளே என்ன செஞ்சான்னா, அந்த மிருத்யு என்று சொல்லப்பட்ட எதிரி கூட்டத்தையும் பகவான் விரோதிகளையும் நிரசனம் பண்ணிட்டா, அவளே பயந்து ஓடிட்டான்னு இந்த பாதகின பெருமை இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. இந்த பாதகையானவள் சுபாவத்தாலே ரொம்ப மிருதுவான பெண் இல்லையா. இவள் ரொம்ப தயா காருண்ய ஒரு ஸ்திரீவோ. இவருடைய பெருமையாலே அந்த அகலிகை சாபம் வந்து போனது. கௌதம ரிஷிக்கு இவோ பத்னி ஆயிட்டா. அப்போ இந்த ஜனங்களுக்கெல்லாம் மறுபடியும் பிறப்பை கொடுக்கக்கூடியதான கெட்ட விஷயங்களிலே சித்தின்பத்திலே வந்து ஆசையை தூண்டாதபடியாக வந்து இவள் பண்றா. சித்தின்பத்தில் ஆசை இல்லாதவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. அவன் வந்து பெருமாள் நல்ல புத்தி வந்து ஆச்சாரியர் அடைஞ்சு பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருவான் இல்லையா. அதை யார் பண்றான்னு கேட்டாக்கா, இந்த பாதுகாதவி பண்றதாக ஆச்சாரியர் திருவுள்ளப்பத்தர். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த அகலிகே சாபம் ஒரு சமாச்சாரம் நடந்ததுல பாதுகையினுடைய பிரபாவத்தாலே. அதை இந்த ராமச்சரித்திரத்தை இந்த விஷயத்தை தண்டகாரண்ய பிரதேசத்துல ஒரு சமயத்துல ஒரு கல்லு மேல உன் பாதுகையிலிருந்து ஒரு துளி தூசிப்பட்டது. அதுக்கு ஒரு ரூபவதியான பெண் வந்து கௌதமர் பத்னி ஆயிட்டா. அப்ப இந்த இது எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பாதுகையின் பிரபாவத்தை எல்லா மகரிஷிகளும் தன் மனசிலே நினைச்சு லயிக்கிறாராம். இது மாதிரி நடக்கணும் கூட அவ பிரார்த்தனை பண்ணல. இந்த விஷயம் எப்படி நடந்தது சுவாமி? அப்போ ராமனுடைய பெருமை என்ன, ராமனுடைய திருவடிய பெருமை என்ன? ராமன் ராமனையே தாங்குகிறாந்தவரா, ராமனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை எப்பவுமே ஆட்கொண்டிருப்பவளான பாதகியினுடைய பெருமை என்ன? அப்படியே என்ன, விஸ்வாமித்ர முதலான மகரிஷிகள் கூட இந்த சரித்திரத்தை நினைவு கூறுகிறார்கள் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா ஒரு ஸ்லோகத்துல சாய்கிற தண்டகார எண்ணத்துல நடந்தது இந்த விஷயம். எல்லாம் ரிஷிகள் எல்லாம் ரொம்ப பெருமையா மனசுலே பக்தியோட இந்த விஷயத்தை வைக்கிறான். சொல்லுவா, நம்ம பாபம் போகும், கஜேந்திர மோட்சத்தை நினைச்சா பாபம் போகும், ஆனக்கினி அருள் செய்தமையால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார சாய்ச்சிருக்க. அப்படி அந்த கஜேந்திர மோட்சத்தை நினைக்கிற இங்க என்னன்னா, அகலிகை எப்படி சாபம் போச்சு, அந்த விருத்தாந்தத்தை மகர்கள் எல்லாரும் அந்த பாதையினுடைய பெருமையை பத்தி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சாதிக்கிற இருந்ததுல. அடுத்தது நமக்கு எல்லாம் தெரியும் காமதேனு அப்படின்னு ஒண்ணு வந்தது. பெருமாள் திருப்பாக்கடலை கடந்த போது எட்டாவது வஸ்துவாக பிராட்டி அவதாரம் பண்ணான். இந்த தேவலோகத்துல வந்து இந்த காமதேனு என்ற பசு இருக்கு, கேட்டவாளுக்கு கேட்டதை கொடுக்கும், அது சஞ்சரிக்கும் போது அதனுடைய குழம்பிலே பட்டதான் தூளி நம்ம மேல பட்டாலும் அதிக க்ஷேமம் மங்களகரம். கோதூளி அப்படின்னு ஸ்நானம் சப்தவிதம்னு சொல்வா, அதுல சின்ன மழை தூறல் அதில் நினைக்கலாம். சுத்த ஜலத்திலே புண்ணிய நதியிலே தீர்த்தமாடுறது, சுத்த ஜலத்திலே தீர்த்தமாடுறது, மழை தூறல்ல தீர்த்தம். நல்ல கொற்ற மழைனா அது அசுத்தி, தூறல் மழை அப்ப ஆரம்பிச்ச மழை சுத்தின்னு சொல்றா. அதே போல கோதூளி, கோ கூட்டம் போகும்போது எழுந்த புழுதியிலே நாம் நின்னாக்கா அதுக்கு ஸ்நானம் பண்ணதான ஒரு பலன் கொடுக்குதுன்னு சொன்னான். அப்படி இந்த காமதேனும் அவருடைய தூளி மேலப்பட்டாலே நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்றா. யார் யார் எந்தெந்த வஸ்துவை அபேட்சிக்கிறாளோ அதை அத்தனையும் இந்த காமதேனு நடத்தி கொடுப்பாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த காமதேனு பசு தாயாருடைய அம்சமானதாலே சகலரும் அதற்கு நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்படி. ஆனா அது ஒரு ஸ்டேஜ். ஆனா ரங்கன் பாதுகையை போட்டுன்னு இந்த லோகத்துல எழுந்திருளும் போது அதனுடைய தூளியான சகல லோகத்திற்குரிய சகல துஷ்கிருதங்களையும் வெள்ள தள்ளிவிட்டு சகல தோஷத்தையும் போக்கடிக்கிறது. இந்த காமதேனுவாலே கூட கொடுக்க முடியாத மோட்ச சாம்ராஜ்யம் முதலான சகல புருஷார்த்தங்களையும் யார் கொடுக்கிறானா, பாதிகாதேவி அனுகிரகம் பண்றா அப்படின்ட்டு பவசி புவனஜாத் பாதிகே ரங்கபத்துகு சரணமுபகதானாம் சாஸ்வதி காமதேனு அப்படின்னு சுவாமி தேசிகன் 377 ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அது வந்து சகலத்தை கொடுக்கும், சகலம்னா அது மோட்சம் பார். அந்த இடத்துல இவனு நீ மோட்சத்தையும் சேர்த்து கொடுப்பியுமா, ஏ பாதுகே தேவியே உன்னை யாரு நீயே சரணன்றுன்னு வந்துட்டா உன்னை சரண்னு அடைஞ்சவாளுக்கு, உன்னை நம்பி வந்தவாளுக்கு உயர்ந்த காமதேனுவாய் நீ இருக்கையேமா அப்படின்னு இது நிலையாகவும் இருக்க. இப்போ அப்போன்னு இல்லை, ஏதோ 4 வருஷம் மட்டும் அனுகிறோம் அப்போ அனுகிரகம் கிடையாதுன்னு இல்லை, எப்பயுமே அனுகிரகம் தரையாது. எப்படி ஒரு நல்ல ஆச்சாரியன் வந்து ஒரு சிஷ்யனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவானோ அதை போலே நீ அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்துல பாதிகனுடைய பெருமை பத்தி பறக்க சொல்ற எல்லாத்திலையும். இன்னொரு இடத்துல சொன்னார், சம்சார பந்தத்திலே இந்த ஜீவாத்மா எல்லாம் கட்டுண்டு இருக்கு, நீ பாதிகனுடைய தூளியானது ரங்கன் திருவடியிலே பட்டு வெளியில வரும்போது சகல லோகத்துக்கும் நல்லது நடக்கிறது. இந்த லோகத்திற்கு எல்லா பிராணிகளுக்கும், எல்லா பூத்திரன் பூத்திரி அப்புறம் மனைவி எல்லாருக்கும் நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, அந்த லோக பூமி சம்பந்தத்தாலே இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே கோபம் ஆசை தாபம் பொறாமை அல்லது எல்லாம் ஒரே கட்டது, இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா இவளுடைய சம்சர்க்கத்தாலே, இவள் என்பது இங்க பாதையினுடைய அனுகிரகத்தாலே இது எல்லாம் மனசுலேஞ்சு மறைஞ்சு அனாதியான நம்ம கூட வரக்கூடியதான அத்தனை தேவையில்லாத வஸ்துக்களும் இதோட மறைஞ்சு போறது. அதை மறையணும்னு நம்ம நிறைய புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிறோம், இந்த சுவாமி அதே இருக்க அந்த சுவாமி அதே இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சங்கதியெல்லாம் அங்க தேவையில்லை, அவளே எல்லா கடல்லையும் வெளியில தள்ளிட்டு போக்கிடுறா இந்த பாதுகா தேவியே. எதுக்கு சாகிறாருன்னு ஆச்சாரியர் இங்க ஆழ்வார் முதலான நல்ல ஆச்சாரிய உத்தமான் இருக்காளே, அவ தங்களுடைய அனுபவத்தை புஸ்தகமா எழுத வியாக்கியானமா எழுதி வைக்கிறா, பாசுரங்களா பட்டோலப்படுத்தி வைக்கிறா. நமக்கு என்னன்னா அந்த ஆழ்வாருடைய அனுகிரகமும் நம்முடைய ஜென்மாந்த சுகிருதம் சொல்லப்பட்டதான அந்த பகவத் கடாட்சம் அது இருந்துட்டாக்கா அது இந்த மனசுல படும். ஒரு கால் அந்த செய்கையும் கொஞ்சம் வரலாம், வரும். எதனால வரும்னு கேட்டாக்கா பாதுகையினுடைய மகிமையாலே வரும், பாதுகையினுடைய தயை என்ற குணத்தாலே வரும், பாதுகையாகிய அந்த தயாதேவியினுடைய பரிபூர்ண திருக்கண் கடாட்சத்தாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தேசிகன் சாய்கிறார். அங்க அடுத்த இன்னொரு இடத்துல மிகவும் பரிசுத்தமானவர் இந்த பாதுகா தேவி. இந்த பெருமாள் அவளுடைய நம்ம அந்த பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எத்தனையோ தலைமுறைலாம் இந்த பெருமாளை அந்த பாதுகையை தூக்குறா. அதனால சகல பாவங்களையும் போக்கடிப்பனவும் எல்லா வேதத்தாலும் கொண்டாடப்பட்டவளுமான ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை நமக்கு இந்த பெருமாள் பகவதாள்லாம் நம்ம ஆச்சாரியோத்தமாள் இவர்கள் திருவுள்ளத்துக்கு உகப்பான காரியங்களுக்கு ஒரு தடங்களும் வராமல் இருப்பதற்கு தியானிக்கின்றோம். அதாவது ரங்கன் கங்கிரத்துக்கும் ஒரு தடங்களும் வரக்கூடாது என்று இந்த பாதுகையை நம்ம தியானிக்கின்றோம். இது வேறு விதமா ஆச்சாரியர் சொல்ற ஆழ்வார் ஆச்சாரியால்லாம் இருக்கான். இவ பிரம்ம ருத்ராதி தேவர்கள் கூட வந்து யார சேவிக்கிறா, ஆச்சாரியாளை சேவிக்கிறான். பாருங்க, அவ வந்து அங்கு அயோனிஜாள், அவ வந்து நம்மள மாதிரி பூலோகத்தை அவதாரம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியாளை சேவிக்கிறா. இந்த பிரம்மருத்ராதிகள் கூட இவாளை என்ன பண்றது, சேவிச்சு அனுகிரகத்தை வாங்கிக்கிறாளாம். இப்படியானது இந்த ஏன்னா இவ அந்த பாதுகா சம்பந்தம் பெற்றவா எல்லாருமே. இப்படி இந்த லோகத்துல வந்து பரமபதம் கூட கிடைக்கிறது அந்த அனுகிரகத்தாலே. அப்ப அதுக்கு ஆச்சாரியால வந்து ஒரு ஹேத்து பண்றா, சரணாகதி பண்ணி வச்சு ஹேத்து பண்றா. இந்த சங்கதியெல்லாம் அங்கு கிடையாது, அங்க வெறும் பெருமாள் சேவை மட்டும்தான் இல்லையா. இங்கதான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, பெருமாள் ஆராதிக்கிறது, அது போறது வர்றது, சரணாகதி பண்ணி வைக்கிறது, அர்ச்சைக்கு உற்சவம் பண்றது, இதெல்லாம் இங்க அங்கதான். சதாபஷ்யந்த சூரேகா என்றபடி எப்பொழுதும் பெருமாளை சேர்த்து அது ஒரு கைங்கரியன் தான் அங்க. இங்க அப்படி இல்ல, நிறைய கொடுத்துருக்கான் பெருமாள் நமக்கு. அப்படி என்ன இந்த பராக பத்ததியை சுவாமி தேசிகன் சம்பூர்ணம் பண்ற. கடைசியிலே ஸ்லோகத்திலே என்ன சாதிக்கிறேன்னா, இந்த பாதுகை வந்து இல்லைன்னு வச்சுக்கோமே, இவ்வளோ ஜீவாத்மாக்களுக்கும் முத்தகோட்டிக்கும் கூட இந்த பாதுகை அனுகிரகம் பண்ற. இவ இல்லாமல் போனா அந்த லோகத்தை ராஜஸ் தமஸ் ஜாஸ்தி ஆயிடும். உன் பாதது ஒளியாலே தங்கனுடைய திருவடி ஆசிரியத்த நீ வந்து இந்த வீதியிலே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தாலே சத்துவகுணம் மேலிடுறது, ரஜோகுணம் நசிஞ்சு போறது. நீ மட்டும் இல்லைன்னா வெறும் ரஜோகுணம் மட்டும்தான் இங்க இருக்கும்மா. அதனாலே உன் அனுகிரகத்தாலே எல்லாம் நமக்கு வந்து நல்ல விஷயங்களா கிடைக்கிறது. பெருமாளிடத்தில் எல்லையில்லாத பக்தி உடையவர் சுவாமி நம்மாழ்வார்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப அப்படிப்பட்ட ஆச்சாரியுடைய திருவடிகளான நல்ல ஆச்சாரிகள் இந்த உலகத்துல வந்து அந்த அனுகிரகத்தில் அவதாரம் பண்ணிருக்கா. அவாளும் இல்லாமல் போனா நம்மள மாதிரி சாமானிய ஜீவாத்மாக்கள் சேத வர்க்கங்களுக்கு என்ன கதி, நம்ம கதி இல்லாம அதோ கதிதான் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிக இந்த பராக பத்திய சமாப்தி பண்ற அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.